அம்மா வணக்கம், உங்கள் பதிவை பார்த்தேன். அந்த இடத்துல குழி போட வேண்டாம், அந்த இடத்துல குழி போட வேணாம். அந்த ட்ரெஞ்சு வந்து மழை பெஞ்சுன்னா நிச்சயம் வந்து அந்த ட்ரெஞ்சு உள்ள மண்ணை மேலே மூடி இருக்கிறோம். அந்த ட்ரெஞ்சு வந்து வேகமாக, ஏன்னா மண்ணை மூடி இருக்கிறதுனால அந்த இடம் நிச்சயமாக ஈரத்தை உறிஞ்சும். அடுத்த ஆண்டு அந்த உள்ளே கிடக்கிற அந்த மட்டைக்கிட்ட எல்லாம் மக்கிரும். அடுத்த மார்கழி பட்டத்தில் நம்ம ட்ரெஞ்சு அந்த குழி எடுக்கும்போது எடுத்துக்கலாம். இப்போ பாக்கி எங்கெல்லாம் உலர்ந்து நல்ல குழி எடுக்க வாய்ப்பாக இருக்கோ அந்த இடங்களெல்லாம் குழி எடுங்க. நான் இப்போ இந்த மாதம் வரும்போது அந்த சூப்பர்வைசிங் விசிட் வருவோம் இல்லையா, நம்ம அப்போ வந்து வரும்போது நம்ம வந்து அதை பார்ப்போம். அது எப்படி செய்யணும் என்னங்கிறத நான் உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன். அதை நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து கூட நம்ம குழு நண்பர்களுக்கு போட்டுடலாம், சரியா? அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு சிரமமாக இருக்கோ தடையாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நீக்கிட்டு மற்ற இடங்களில் மட்டும் எடுங்க, சரியா? நம்ம வந்து அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஆனால் இப்போது இந்த ஆண்டில் வந்து அதில் நீங்கள் குழி எடுக்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி அது வெறும் மட்டையும் குப்பையும் சத்தையுமாக இருக்கும். அது உள்ளே நீங்கள் அந்த 2 அடி அகலம் 2 அடி ஆழம் குழி எடுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை, சரியா? ஆனால் அதுக்காக அந்த இடம் வீணாக போயிடாது. ஏன்னா அந்த குழி மட்டத்துக்கு மணலை தட்டி மூடியிருக்கோம் புதுசாக, அந்த உள்ள செத்தையெல்லாம் இருக்குது. அதனால் மழை பெய்யும் போது நல்லா ஈரத்தை உள்வாங்கி வச்சுக்கும். ஆனால் கோடையில் நிறைய புழுக்கம் வரும், அங்கே உற்பத்தி ஆகும். ஏன்னா மண்ணை தள்ளி மூடியிருக்கோம் இல்லையா, அதனால் அப்போ நம்ம குழி எடுத்து அந்த 2x2 குழி எடுக்கும்போது கொஞ்சம் மக்கி போன மட்டைகளும் குப்பையும் சத்தையுமாக வரும். அப்போ 2x2ங்கிறது ஓரளவு நம்மளால் சரி பண்ண முடியும். அடுத்த ஆண்டு துல்லியமாக 2x2ங்கிறது சுத்தமாக மக்கி போன பிறகு நல்லாவே எடுக்கலாம். தென்னை வந்து தென்னந்தோப்பு வந்து நல்ல முறையில் மாறி வந்துடும், சரியா? அதனால் இப்போதைக்கு எங்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ எங்கெல்லாம் நல்லா எடுக்க முடியுதோ அந்த இடத்தெல்லாம் எடுங்க. மற்றதை நேரில் அப்போ இந்த மாதம் கடைசியில் நம்ம சுற்றுப்பயணம் வரும்போது அதை வந்து பார்த்து சரி செஞ்சுக்கலாம், சரியா? நன்றிம்மா.